பொருளின் தொகை கொண்டு உனது அடிப்போதுக்கு தொண்டு செய்யும் நல்லன்பரேத்தும் மாமம் எல்லாம் எந்த நாயினுள்ளே அல்லும் பரலும் அமரும்படி நல்கு அரிசமயம் வெல்லும் பரம தாமானுஷா இதம் வெண் அப்பமே. மொழியை கடக்கும் பெரும் புகழான் வஞ்சமுக்குறும்பாம் குழியை கடக்கும் நம் கூறத்தாழ்வான் சரண் கூடியவின் பழியை கடத்தும் ராமானுஜன் புகழ்வாடி அல்லா வழியை கடத்தல் எனக்கினி யாதும் வருத்தமன்றே. அடையாளமல தலர் மகள் கேள்வன் கையாழி என்னும் படையொடு நாந்தகமும் படர்தண்டும் ஒன்சார்ங்கவில்லும் உடையார் உரிசங்கமும் இந்த பூதலங் காப்பதற்கென்று இடையே ராமானுஜமுனியாயின இந்நிலத்தே. மண்ணிசை யோனிகள் தோறும் திறந்து எங்கள் மாதவனே கண்ணுற நிற்கிலும் காணையில்லார் உலகோர்களெல்லாம் அண்ணல் ராமானுஜம் வந்து தோன்றிய அப்பொழுதே நன்னறி ஞானம் தலை கொண்டு நாரணர்காயினரே. செழுந்திரை பார்க்கடல் கண் துயில் மாயன் திருவடிக்கு விழுந்திருப்பார் நெஞ்சில் மேவு நஞ்ஞானி நல்வேதியர்கள் தொழும் திருப்பாதன் ராமானுஜனை தொழும் பெரியோர் எழுந்திரைத்தாடுமிடம் அடியேனுக்கு இருப்பிடமே. இருப்பிடம் வைகுந்தம் வேங்கடம் மாலிருஞ்சோலை என்னும் பொறிப்பிடம் மாயனுக்கு என்பர் நல்லோர் அவிதம்மோடு வந்து இருப்பிடம் மாயன் ராமானுஜன் மனத்தின் அவன் வந்திருப்பிடம் எந்த இதயத்துள்ளே தனக்கின் புருவே. இன்புற்றகீழத்து ராமானுஷா என்றும் எவ்விடத்தும் என்புற்ற நோய் உடல் கோரும் திறந்திறந்து எண்ணறிய துன்புற்று வீயினும் சொல்வது ஒன்றுண்டு உன் தொண்டர்களுக்கே அன்புத்திருக்கும்படி என்னையாக்கி அங்காட்படுத்தே. அங்கையல் வாய் வயல் சன்னரங்கன் அணியாக மண்ணும் பங்கயமாமலர் பாவையை போற்றும் பச்சையெல்லாம் தங்கியதென்ன தலைத்து நெஞ்சே நந்தலை மிசையே பொங்கிய கீர்த்தி ராமானுஷன் அடிப்பூ மன்னவே. பூமன்னுமாது புரிஞ்சிய மார்வன் புகழ்மலிந்த பாமன்னுமாறன் அடிமணிந்துவிந்தவன் பல்கலையோர் தாமன் அவந்த ராமானுஷன் சரணாரவிந்தம் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. ஆரணநூல் வழிச்செல்வை அழித்திடுமைதற்கு ஓர் வாரணமாய் அவர் வாத கதிரிகள் மாய்த்தவிரான் ஏரணி கீர்த்தி ராமானுஜமுனி இன்னுரை சேர் சீரணி சிந்தையினோம் சிந்தியோம் இனித்தீவினையே. தேசமலாம் முகந்திடவே பெரும்பூதூரில் சித்திரையில் ஆதினால் வந்து தோன்றி காகினி மேல் வாதியரை வென்று அரங்கர் கதியாக வாழ்ந்தருளும் எதிராசாம் முன் பூசுரருகோன் திருவரங்கத்தமுதனார் உன் பொன்னடி மேல் அங்காதியாக போற்றி பேசிய நற்கலித்துறை நூற்றெட்டு பாட்டும் துழையரவே எனக்கருள் செய் பேணினியே.